तू मणि मादत सुत्रुं विर के लिए तू मणि मादत सुत्रुं विर के लिए तू मणि Thank you. சுதாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவர்ய கிருபார்த்த சக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வர்ய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம். வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம சரசீருஹ பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வர குருபதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனி கிருபயா ப்ராப்த மோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம். ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ப்ரணாமம் லக்ஷ்மணமுனி ப்ரதிக்ஷிணாது மாமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஹ் ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம். ஸ்ரீவிஷ்ணுசித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் ப்ரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரஸ் சித்தமத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூயயேவாஸ்து பூயஹ. அன்னவயல் உருவையாண்டாளரங்கற்கு பன்னதிருப்பாவை வல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல வல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நன்றி. அஸ்மத் குருப்யோ நமஹ. ஒன்பதாவது பாசுரமான தூமணி மாடத்து என்ற இந்த பாசுரத்திலே கிருஷ்ணன் வந்தபோது வரட்டும் என்று அனாதரித்து கிடக்கின்ற ஒருத்தியை எழுப்புகிறார்கள். தூமணி மாடத்து, தூய்மையான மணிகளாலே ரத்தினங்களாலே இழைக்கப்பெற்ற மாளிகை, அதனாலே தூமணி மாடம். துவழில் மாமணி மாடமோங்கு தொலைவில் மங்களம் தொழும் இவளை நீரினி என்னை நீர் உமக்கு ஆசையில்லை விடுமினோ தளவன் சங்கு சக்கரம் என்னும் தாமரை தடங்கன் என்னும் குவளை ஒன்மலர் கண்கள் நீர் மல்க நின்று குமுருமேனு. திருவாய்மொழி ஆரம்பத்தில் அஞ்சா திருவாய்மொழி ஆரம்பத்திலேயே நம்மாழ்வார் சாதிக்கின்றார். இந்த குற்றம் எதுவுமே இல்லாத மணிகளாலே இழைக்கப்பட்ட மாடம், அதனாலே தூமணி மாடம். அது அந்த பதித்திருக்கிற நவரத்தினங்களிலே தோஷங்கிறதே எதுவும் இல்லையாம், அதனால அது குறையேதும் இல்லாத தூமணி மாடம். இவ்வூரிலே கழித்த ரத்தினங்கள் தொலைவில்லி மங்கள அரண்மனைக்கு கொண்டு சென்று அங்கே அந்த நவரத்தினங்களை இழைத்தார்களாம். அது அந்த தொலைவில்லி மங்கலம் இரட்ட திருப்பதினு சொல்றோமே, அந்த அரவிந்தலோச்சனனுடைய இது பரமாத்மாவினுடைய அபகத பாபமாகி, இது ஜீவாத்மாவினுடைய அபகத பாபமாகியை போன்றதாம். அதாவது பாபமே இல்லாதது ஆத்மா. இது எம்பெருமான் அவன் அகர்மவசியன், கர்மத்துக்கு வசப்படாதவன். நாமெல்லாம் ஜீவாத்மா, கர்மத்துக்கு வசப்பட்டதுனாலதான் இந்த சரீரம் நமக்கு வந்திருக்கு. அது மட்டுமா, இது புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு இதுகாரும் எத்தனையோ ஜென்மங்களை எடுத்து வந்தோம். ஆச்சாரிய அனுகிரகத்தாலே இந்த பிறவியிலே நாம் சரணாகதி பண்ணிக்கொண்டு மோட்சத்தை நிச்சயம் அடையப் போகிறோம். ஏனென்றால் நாம் எல்லாரும் பிரபன்னர்கள். அப்படி நாம் முக்தாத்மாவை வைகுண்டத்தை அடையும் போது நமக்கு பாபம் என்பதே இருக்காது. உபநிஷத் சொல்லித்து யா யா ஆத்மா அபகத பாப்மா விஜரஹா விசோகஹா விமிருத்யு விஜிகேத்யா விபாசஹா சத்யகாமஹா சத்யசங்கல்பஹான். இப்படி அஷ்ட ஐஸ்வர்ய குணங்கள், அது எம்பெருமானை இந்த முக்தாத்மா எப்படி ஆவிர்பவிக்கிறான்கிறத ஸ்ரீபாஷ்யம் சதுர்த்திய அத்தியாயத்தில் பூர்த்தியா அந்த சதுர்த்த பாதத்தில் பாஷ்யக்காரர் விசாரம் பண்ற. ஏன்னா வியாசருடைய பிரம்மசூத்திரம் அப்படின்னா இருக்கு. அதனால அப்போ அந்த எம்பெருமானுக்கு சமமான அனுபவம், அவனை போன்று இவனுக்கும் பாபமில்லை, தூக்கமில்லை, மரணமில்லை, மூப்பு இல்லை, பசி இல்லை, தாகமில்லை, தான் நினைத்ததெல்லாம் செயல்நாற்றும் சாமர்த்தியம் சத்தியசங்கல்பம் இருக்கு. அப்புறம் இந்த தான் நினைத்ததெல்லாம் நடக்கும், அதனால சத்திய காமம். இப்படி இந்த எட்டு ஐஸ்வர்யங்களோட எம்பெருமானுக்கு துல்லியனாக பரம் சாமியம் பைத்தின்னு உபனிஷத்தாதிகள சொல்லித்தே வேதத்துல, அதே மாதிரி எம்பெருமானுக்கு சமமாய் இவனாதான் அப்படின்னு. சுற்றும் விளக்கரிய மாணிக்க கட்டிகளாலே ஏற்படுகின்ற தீப ஒளியினாலே பகலிலும் இரவிலும் விளக்கு எரிஞ்சுண்டே இருக்கான். அந்த விளக்கினுடைய வெளிச்சமானது நாலா பக்கங்களிலும் பரவுகிறது. சரி, ராத்திரின்னா வெளிச்சத்துக்காக லைட்டை போட்டுக்கணும், விளக்கு எரிய விடணும். பகல்ல எதுக்குன்னா, இப்ப நாம கூட ஆறாயிரத்தும் போதும் சரி காத்தால தீத்தா மாடிட்டு உடனே பெருமாள் விளக்கு ஏத்துறோம் இல்லையா, அதுல எதுக்கு வெளிச்சத்துக்காகவா ஏத்துறா? இல்ல, அது மங்களகரத்துக்காக ஏத்துறா இல்லையா. அப்போ விளக்குங்கிறது அது வெளிச்சத்துக்கு மட்டுமில்ல, மங்களகரமா இருக்கணுங்கிறதுக்காகவும் அந்த விளக்கை ஏத்துறா. அதனாலே அங்கே பகலிலும் விளக்கு எரிஞ்சு கொண்டிருக்கு அப்படிங்கிறத அங்க சாதிச்சார். தூபம் கமழ, அந்த வாசனை கந்தம் இருக்கே சுகந்தம், அந்த பரிமளம் எல்லா இடத்துலையும் பரவி வீசுறதாம். சரி, விரகதாபம் கொண்டவர்கள் அல்லவோ கிருஷ்ணனை பிரிந்தல்லவோ வாடுகிறார்கள், அவளுக்கு அகில் புக ஆகாதேன்னா. ஏன்னா இந்த நாராயண திவ்ய பிரபந்தத்துல முழுக்க நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, நாயிகா பாவத்துல எம்பெருமானை பிரிந்த விரகதாபத்திலே இருக்கிற நாயகிகளுக்கு இந்த அகில் புக சந்தன புக ஆகாது. ஆருக்கன் சொல்லுகே நன்னை மீறுகாள், ஆறுயிரளவென்னை கூர்கண் வாடை, காரொக்கும் மேனினம் கண்ணன் கல்வம், கவர்ந்த தனி நெஞ்சம் அவன் கண்ணஹ்தேன்னு. சீருற்றில் புகையாள் நரம்பு பசுஞ்சான் தனைந்து போதுற்ற வாடை தன் மல்லிகைப்பூ புதுமணம் முகந்து கொண்டு எரியுமாலோ சீருற்ற அகில் புகை அப்படிங்கிறதான பதம். அதாவது திருவாய்மொழி 9:10 திருவாய்மொழியில 7வது பாசுரமா இப்படி யாருக்கிட்ட நான் போய் சொல்லுவேன் அன்னை நீர்கள்னு அந்த அகில் புகையானது இவருடைய கிரகதாபத்தை இன்னும் அதிகமாக்குறதான் அந்த பராங்குச நாயகியினுடையத. அப்படி இந்த கமழ தூபமானது கமழணும், கண்ணுக்கு புகையின்றி மனம் பட்டும் பரவும்படியாக இருக்கணும். அதனாலதான் எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணும்போது அந்த சந்தனம் முதலானவைகளை சாம்ஸ்பர்சிகமா எம்பெருமானுடைய திருமேனியிலே ஸ்பர்சிக்கும்படியாக இருக்கிறத சாம்ஸ்பர்சிகம்னு சொல்லுவார். அந்த சாம்ஸ்பர்சியாதிகளை நாம எம்பெருமானுக்கு பூசி விடுறோம், சமர்ப்பயாமின்னு சொல்றோம். அதுவே தூபத்தை ஆக்ராகயாமின்னு அவன் மூக்குக்கு நேரா அதுல நுகர பண்ணுகிறோம். ஏன்னா அந்த தூபத்திலையும் நெருப்பு இருக்கும் இல்லையா, அதை எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சோம்னா சுட்டுடுமே, அதனால ஆக்ராகயாமின்னு. அதே மாதிரிதான் தீபத்தையும் சமர்ப்பயாமின்னு சொல்லக்கூடாது, அத தீபம் தர்சயாமின்னு தூரத்துல நின்று காண்பிக்கணுமே தவிர அதை சமர்ப்பணம் பண்ணக்கூடாது. துயிரனை மேல் கண் வளரும் கிருஷ்ணனுடைய பிரிவினாலே எங்களுக்கெல்லாம் வெளியில் நின்று கொண்டிருக்கும் எங்களுக்கெல்லாம் பஞ்சனை நெருப்பா தகிக்கிறது கொதிக்கிறது. உனக்கு எப்படிமா அந்த படுக்கையில படுத்துட்டு இவ்வளவு சுகமா தூக்கம் வருது அப்படின்னு கேட்கிறா. பாவியேன் மனத்தே நின்றிருமாலோ வாடைகண் வாடை வெவ்வாடையாலோ மேவுதன் மதியம் வெம்மதியமாலோ மென்மலற்பள்ளி வெம்பள்ளியாலோ அவியம்பொருளுடை தெய்வவண்டு துதைந்த எம் பெண்மை அம்பூவிதாலோ ஆவியின் பரமல்ல வகைகளாலோ யாமுடை நெஞ்சமும் துணையன்னாலோன்னு திருவாய்மொழி அதே 9:10 திருவாய்மொழியில சாதிக்கிறார். இந்த விரகதாபத்தராலே மென்மலர் பள்ளி வெம்பள்ளியாலோன்னு அந்த படுக்க அப்படி தெகிக்கிறதாம். 14 வருஷமும் அகம் சர்வம் கரிஷ்யாமே ஜாகிரபதன்னு அந்த ஜாகிரதபதனா, அதாவது 1 நிமிஷமும் தூங்காமல் எப்படி 14 வருஷம் எம்பெருமானுக்கு அந்த வனவாசத்தின் போது ராமனுக்கு இளையாழ்வானான லக்ஷ்மணன் கைகரியம் பண்ணானோ அந்த மாதிரி அந்த இளைய பெருமாளை போல நாங்களும் தூங்கவே இல்லை. சரி, நாங்க தூங்காதெல்லாம் சேர்த்து வச்சு நீ தூங்குறையோ அப்படின்னா, என்ன இவெல்லாம் நாயகனை பிரிந்த நாயகிகள். அந்த ஆழ்வார் திருவரங்க பாசுரத்துல சாதிச்சாரே அந்த மாதிரி, கங்குலும் பகலும் கண்துயிலறியார் கண்ணனீர் கைகளால் இறைக்கும்னு அப்படி ராத்திரியும் பகலும் தூக்கமில்லாத தவிக்கிறார். ஆனா இவ என்ன பண்ணிருக்கா, அங்க அந்த படுக்கையில படுத்துட்டு சுகமா தூங்குறா. கண் வளரும், கண் வரும்னா பகவத் தியானத்திலே ஈடுபட்டிருக்காளோ. பட்டரிடத்துல ஒருத்தர் கேட்டாராம், தொண்டனூர் நம்பி திருவடி சேர்ந்தார் அப்படின்னு அவர்கிட்ட போய் விஞ்ஞாபிச்சாராம். அவர் வைஷ்ணவாளுக்கெல்லாம் தாசபூதனாயிருந்து அடிமை செய்து போந்தமையை மனசால நினைச்சுக்கிண்டு, அப்படி சொல்லாதீயும் தொண்டனூர் நம்பி திருவடி சேர்ந்தார்னு சொல்ல வேண்டாம், தொண்டனூர் நம்பி திருநாட்டுக்கு நடந்தார்னு சொல்லுங்கோன்றாளாம். இப்படி அந்த கண் வளருதல் மூழ்குதல், அதாவது எம்பெருமானை தியானித்தல் இருக்கே, அது அவ்வளவு சக்தியான விஷயம் நம்ம சம்பிரதாயத்திலே. மாமான் மகளே அம்மான் பெண்ணேன்னா, அதாவது அம்மங்காங்கிறது ஒரு உறவு இருக்கே, மாமாவுடைய பொண்ணு அம்மங்கா, மாமாவுடைய புள்ள அம்மாஞ்சி, அது எப்போதும் அசட்டோட அதை சேர்ப்பா அசட் அம்மாஞ்சின்னு. இப்படி திருவாய்ப்பாடியிலே ஆண்டாளுக்கு ஒரு உறவு முறையை கல்பிக்கிறாய் இங்கே அம்மங்கான்னு. அந்த அத்தான் அம்மாஞ்சி, அத்தங்கா அம்மங்கா, இந்த உறவுக்கு இது இட்டீடு கட்டிவிட முடியாததான உறவு. ஆனா இப்ப இந்த உறவெல்லாம் ரொம்ப தூரத்துறவாயிடுச்சு. அந்த காலத்துல ரொம்ப கிட்ட உறவு இதெல்லாம், இப்போ போக்குவரத்தே இல்லாதனால ரொம்ப தூரத்துறவா தெரியறது. மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மணிமாட மாளிகையாதலாலே மணிக்கதவம் எங்கேயும் இருக்கிறதுனால சுவர் எது, ஜன்னல் எது, கதவு எதுன்னு ஒன்றும் வித்தியாசமே தெரியல. அதனால கதவு எங்க இருக்கிறதுன்னே இவாளுக்கு தெரியலையாம். அம்மா, எங்களுக்கு உங்காத்துல கதவு எங்க இருக்குன்னு தெரியல, வந்து நீ கதவை திறந்து விடுன்றார். எப்படி துரியோதனானவன் நீருக்கும் தரைக்கும் இந்திரப்பிரஸ்தத்திலே வாரிய அந்த வாசியை எரியாமல் ஜலம் இருக்குன்னு அந்த ஆடைகள்லாம் மேல தூக்கிட்டு வந்தான். அப்புறம் சமதரையா இருக்குன்னு பளிங்கு தர மாதிரி இருக்கே நடந்து போனா அங்க ஜலம் இருந்தது, டப்புன்னு தழுக்கி விழுந்து நனைஞ்சான். இத மேல இருந்து திரௌபதியும் கிருஷ்ணனும் கையை கொட்டி சிரிச்சாடா, அதுதான மகாபாரத போருக்கு ஒரு முதல் வித்தாச்சு. அந்த மாதிரி இந்த மணிக்கதவமா இந்த மாளிகையில எல்லா இடத்திலையும் நவரத்திரம் பதிச்சு அது ஜாஜுல்யமா இருக்கிறதுனால எது ஜன்னல், எது கதவு, எது செவிருன்னு ஒண்ணுமே தெரியலாம். இவ்வளவு சொல்லியும் உள்ளே இருப்பவ எழுந்துட்டு வரல. ஆனா அவ அம்மா எழுந்துன்னு வந்தா. அவ சொல்றா, பாரு ஏந்திரு, உன் தோழிகள் எல்லாரும் வந்துட்டா, நீ எழுந்து அவளோட தீர்த்தாமாட போன்னு அந்த தோழியினுடைய அம்மா அவளை எழுப்புறா. இத வெளியிலேந்து அம்மா பொண்ணை எழுப்புற சத்தம் கேட்டவுடனே மாமீரவளை எழுப்பீரோன்னு அவளை சம்போதனம் பண்றார். மாமீர் அம்மாவினுடைய மனைவி, நாம அம்மானின்னு சொல்றோமே அதான் மாமீர். சரி, ஏன் அம்மானின் மனைவி என்று பெயரிட்டு அழைக்கின்றார் அப்படின்னு கேட்டா, அடிகளையே நினைக்கும் அடியவர்கள் தம்மடியான்னு சொல்றாளே. திருவாய்மொழியிலையும் இதை நன்னா பறக்க பேசினார் நம்மாழ்வார். கொண்டமூர்த்தி ஒரு மூவராய் குணங்கள் படத்தழைத்து கெடுக்கும் குணங்கள் அப்புண்டரீக கொப்பூர் புணர்பள்ளி அப்பனுக்கு தொண்டர் தொண்டர் தொண்டர் தொண்டன் சடகோபன் சொல்லாயிரத்துடைப்பத்தும் கண்டுபாட வல்லார் வினைகோம் கங்குலும்பகரேன்னு. அந்த ஏழாம் பத்து ரெண்டாம் திருவாய்மொழி கங்குலும்பகரம்னு ஆரம்பிக்கிறதே அதுக்கு முதல் பாசுரம், அது ஏழுல ஒன்றுல பதினொன்று. அதுல தொண்டர் தொண்டர் தொண்டர் தொண்டன் சடகோபன் தம்மடியான்னு எவ்வளவு தன்னை நீச்ச பாவையில எத்தானா தத்ய பிரித்திய பிரித்திய பரிச்சாரக பிரித்தியன்னு குலசேகர ஆழ்வார் சாதிக்கிறாரே, அதே ரீதியிலே இங்கே நம்மாழ்வாரும் சாதிக்கிறார். அதனால அடிகளையே நினைக்கும் அடியவர்களாயிருக்கிறதுனாலே தம்மடியான்னு நினைக்கிற மாதிரி இங்கே மாமீர்னு ஏன் ஒருக்கினான்னா, அந்த அம்மானின் மனைவின்னு அந்த உரிமையோடு அழைக்கிறாளாம். அவளை எழுப்பீரோ, எங்கள் ஆர்த்தியை அவள்தான் உணரவில்லை, நீங்களாவது அவளுக்கு உணர்த்தக்கூடாதா, புரிய வைக்கக்கூடாதான்னு கேட்கிறாளாம். இப்படி சொல்லி கூட ரொம்ப நேரம் பதிலே இல்லை. அப்புறம் வெளியில் இருக்கிறவா சொல்றா, உன் மகள்தான் ஊமையோ. ஏ மாமீர், உன் மகள் என்ன ஊமையா? அவளுக்கு வாய் திறந்து பேச முடியாதா அப்படின்னு. உன் மகள்தான் ஊமையோ, அதுக்குள்ள என்னூச்சி சொன்னா, ஏண்டி ஊமைக்கு வாய் தான் பேச முடியாதே தவிர காது கேட்குமே சில ஊமைகளுக்கு. இப்போ நாம இந்த காட்டு கத்து வெளியில நின்னு கத்துறோம், அதுவோ பிராதகாலம் ரொம்ப நிசப்தமா இருக்கிற வேளை. நிச்சயமா அவ காதுக்கு இயத்த காட்சி ஊத்தின மாதிரி கங்குன்னு டங்குன்னு போய் இடிக்கும். அப்பவும் அவ எழுந்து வராத திருவான்னா அவ ஊமை மட்டும் இல்ல, அவ செவிடா கூட இருப்பாடி, அதனால செவிடேன்னு கூப்பிடுனா. அன்றி செவிடோ, இல்ல காது கேட்காதவளா, காதுன்னு இருக்கிறத நாங்க பார்த்துருக்கோமே, அப்ப செவியிலே அந்த கேட்கக்கூடியதான அந்த நுண்பான் புலன்னு சொல்றாளே அந்த ஓட்ட இல்லாதவளா அவள் அப்படின்னு கேட்கிறா. ஆனந்தாலோ, இல்ல இப்பதான் படுக்கையில படுத்துக்கின்றாளோ. ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, எங்களை உறக்கம் வராதபடி செய்த அந்த கிருஷ்ணன் இவளை ஒரேடியா தூங்கும்படி ஏதாவது மாய்மாலம் பண்ணிட்டானா என்ன, அல்லது யாராவது அந்த சொக்குப்பிடி மாயப்பிடின்ற ஆளே அவள் தூவி மந்திரம் பண்ணி இவ எழுந்திருக்க ஒட்டாமல் பண்ணிட்டாளா. நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாளும் மங்களாய்க்கிறாள். பெய்யுமா முயல் போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரந்தான் கொலோ. நொய்யார் வெள்ளைகள் என்பதற்கு உன்னை நோவ நாங்கள் உரைக்கிறோம். செய்யதாமரை கண்ணினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலேன். உள்ளேந்து அந்த உறங்குகின்ற பெண்ணினுடைய தாயார் சொல்லுகிறாள், நான் அவளை எழுப்பப்படும் பாட்டை நீங்க தெரிஞ்சுக்க மாட்டேள், அவளை எழுப்ப ஒரே வழி எம்பெருமானுடைய திருநாமத்தை உறக்கப் பாடுங்கள், அந்த திருநாமங்களை கேட்டால் அவள் எழுந்து விடுவாள்னு சொல்றா. உடனே இத செவிமடுத்த வெளியில் இருக்கிற தோழிமார்கள் பகவானின் திருநாமங்களை வரிசையா பட்டியலிடுறா. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னு நாமம் பலவும் நவின்னு, மாமாயன் ஆச்சரிய குணசிரேஷ்டி தங்களாலே அபலைகளான பெண்களை தனதாக்கிக் கொண்டதனாலே அவன் மாமாயன், பலவித மாயங்களைச் செய்ததினாலே அவன் மாமாயன். மாயனை மன்னு வட மதுரை மைந்தனைங்கிற பாசுரத்துல எவ்வளவு மாயனுக்கு அர்த்தம் சொன்னோமோ அத்தனை அர்த்தத்தையும் இந்த இடத்திலே மாமாயன் என்ற பதத்துக்கு வைத்துக் கொள்ள வேண்டியது. மாதவன் லக்ஷ்மி மணாளன், அவன் சமுத்திரவதனம் பண்ணான். எதுக்காக பண்ணான்? ஒரு வியாஜம், தேவர்களுக்கு அமுது கிடைக்க வேணும், அவர்களை அமுது உண்ண பண்ண வேணும்னு கடைஞ்சான். அது வியாஜம் மாத்திரமே. ஆனா எம்பெருமான் எதுக்காக கடைஞ்சான்னா, அந்த மகாலட்சுமி பிராட்டி அந்த சமுத்திரமதனத்தின் போது ஆவிர்வாவம் ஆகணும், அதுக்காக ரொம்ப நல்லவன் மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணானா, முதல்ல என்னென்னவோ வந்தது அதெல்லாம் அவளுக்கு இன்னொருத்தர் கொடுத்துட்டான். எல்லாரும் என்ன நினைச்ச, ஐராவதம் வந்தது இந்த இந்திராணி எடுத்துக்கோன்னா, காமதேனு வந்தது இந்த முனிவரே நீ வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பாரிஜாதம் வந்தது அதே இந்திரன்ட்டு கொடுத்துறான். இப்படி எல்லாருக்கும் எல்லாத்தையும் தியானம் பண்ணுறான். ஆஹா, எம்பெருமான் பாரு கொஞ்சம் கூட சுவாத்தியே இல்லை, அவன் எவ்வளோ பரம உதாரணா, எல்லாருக்கும் எல்லாத்தையும் வாரி வழங்குறாம்பார் கிடைக்கிறதெல்லான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போதே அந்த மகாலட்சுமி பிராட்டி அந்த பார்க்கடல்லேருந்து தோன்றா. அப்போ அந்த லக்ஷ்மிய தன்னுடைய மார்பிலே அப்படியே அணைச்சு எடுத்து வச்சுக்கிறான். அதனாலே மாதவன், பெரிய தபசை உடையவன் ஒரு அர்த்தம். மான்னா மகாலட்சுமி, தவஹான்னா அவனுடைய பதி புருஷன் அர்த்தம். அப்ப மாதவன்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீயப்பதி அப்படின்னு அர்த்தம். மாதவன்னா அத்தி அற்புதமானது. ஒவ்வொருத்தரும் நாம தூங்கும் போது எந்த பெருமாளை நினைச்சுக்கணும்னா இந்த மாதவனை தான் நினைச்சுக்கணும். மாதவாய மதுவத்விஷே நமஹான்னு அந்த முகுந்தமான ஸ்லோகத்தை சொல்லிட்டு தானே தினம் படுத்துக்கிறோம். அதோட மட்டும் இல்ல, நம்மளுடைய ஹிருதய கமலத்துல எப்போதும் அந்த மாதவனைத்தான் நாம் இருத்த வேணும். ஏன்னா முன்னையே சொன்ன மாதிரி மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்குன்னு பார்த்தோமோனோ, அதனால அந்த மாதவனை நம்ம மனசுக்குள்ள எப்போதும் நிறுத்திக்கணும். அதுல ஆசை வாயின்னு ஒரு பதிகம் பெரியாழ்வார் திருமொழியில, அதுல ஒருவன் அந்த பிராணம் போகும்போது சாகும்போது என்னென்ன கஷ்டமெல்லாம் படுறாங்கிறத அப்படியே நம்ம கண்ணு முன்னாக நிறுத்துற ஒவ்வொரு பாகவதோர்த்தமானும் அந்த ஆசைவாய் பதிகத்தை திரும்ப திரும்ப வாசிக்கணும். ஏன்னா அது நமக்கு மனசுல ஒரு விரக்தியை உண்டு பண்ணும். அதுல ஒரு பாசுரம், பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லு என்ன. அந்த எங்க நீ பொருள் வச்சிருக்க, சாக போறான், வெயில போட்டாச்சு அவனை, அவனை போய் பொருள் வைத்ததுண்டாயில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து ஆர்வினவிலும் வாய்திரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மாதவன் என்பதோ. அதுல அந்த மாதவன் ஒரு தெய்வத்தை மார்பகங்கிறதான கோவில் மார்பம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் கூவிட வல்லார்க்கு அறவகண்டத்தில் உயலுமாமேன்னு இந்த யமனுடைய பாசக்கயிறு இருக்க, அதிலேருந்து நீ ஈஸியா தப்பிச்சுட்டு போகலாம். எப்படி? உன் மனசையே கோயிலாக்கிக்கோ. அதுல பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமானான மாதவனை அந்த மனசுல போட்டு இது நிற்கணும். திருக்குழந்தையாண்டவன் இந்த பாசுரத்துக்கு அதி லட்சணமா ஒரு பரிகாசமா சொல்லுவார். ஒரு மாமியாருக்கும் மாட்டு பொண்ணுக்கும் அது என்னைக்கு ஆச்சு, இன்னைக்கு ஆகிறதுக்கு ரொம்ப ஆகாது. மாமியார் அப்படி கொடுமைப்படுத்தினாலாம் அந்த மாட்டு பொண்ணு, மாட்டு பொண்ணு இவன்மை இருந்தா நாம கூடுவோம், அதனால இந்த கிழவியை முடிச்சுடணும் அப்படின்னுட்டு அப்படியே தூங்கின்ற போது இவன் என்ன பண்ணாள், அந்த மத்தியானத்துல அந்த தலைக்கொசரையை கட்டை வச்சுன்னு தூங்குவா பிறக்கும். அப்போ ஒரு தலகாணி எடுத்தா, எடுத்து நன்னா மூஞ்சில வச்சு ஒரே அழுத்து, அவன் மூச்சு போற பரியந்தம் அப்படியே இதாச்சு. அவளுக்கு அப்படியே மேலையும் கீழையும் மூச்சு வாங்கி சாக போறா. உடனே ஓன்னு அவ கத்தினவொடனே இவ போய் வெளியில கத்துறா, ஏ என்னென்னமோ அப்படின்னு மாமியாருக்கு என்னமோ ஒரு மாதிரி இழுக்கிறது எல்லாரும் வாங்குவோம். அவ எல்லாரும் வந்தா ஆம்படியான ஒன்றான். வந்தப்போ அந்த ஆம்படியானது அது தான் பிள்ளைய பார்த்து, அம்மா மாமியார் இவளுடைய மாமியார் அவளுடைய ஆம்படியான புள்ள இல்லையா, அதை பார்த்து இப்படி கழுத்துக்கிட்ட ரெண்டு கையும் காமிச்சு இவ தான் என்னை கழுத்தை நெரிச்சவோங்கிறதுக்கு காமிக்கிறாராம். இவ எவ்வளவு சமயோச்சிதம் பாருங்க, ஐயோ நீங்க உப்புளிய பண்ணிட்ட, நான் வேண்டிக்கிறேன் பிரார்த்தனை பண்றேன், நீங்க சீக்கிரம் உங்க உடம்பு சொஸ்தமாகி வரணும், இப்போ அந்த நீங்க போட்டு இருக்கிற அந்த வயிறு அட்டிக்கே எனக்கு இன்னும் ஏன் இப்ப போய் சொல்றேள், இப்போ எனக்கு அதாகணும் எனக்கு வாண்டாமேன்னு சமயோஜிதமா சாமர்த்தியமா அந்த மாமியாருடைய வயிறு அட்டிகையை அடிச்சுட்டா. அந்த மாதிரி பொருள் வைத்ததுண்டாயில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து ஆர்விரவிலும் வாய்திரவாதே அந்த காலமறைவதன் முன்னம் வாய்திறக்க முடியாது, வந்து பேசுவா எங்கேயோ கிணத்துல பேசுற மாதிரி கர்ணகரேபுரங்கள்லாம் ஒன்னு ஒன்னா அடங்கின்னு இருக்கும். அப்போ இவன் மனசு மட்டும் இருக்கும், எதிர்த்தாப்புல வந்து கேட்கறவனுக்கு பதில் சொல்லணும்னு நினைப்பான், வாயை திறப்பான், வாயிலிருந்து வார்த்தையே வராது. வாய்திரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம், இப்படி ஒரு நாள் நமக்கு எல்லாருக்கும் வரத்தான் போறது. அப்போ அது அடையறதுக்கு முன்னால என்ன பண்ணணும், மார்வம் என்பதோர் கோவில் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் கூட வல்லார்க்கு, இப்படி பண்ணினா யமங்கிட்டேருந்து நீ தப்பிக்கலாம், நரகம் போறதுலேருந்து வைகுண்டம் போலாம் அப்படின்னு சொல்றார். இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் உஜிக்க வேணுங்கிறதான ஒரு பெரிய தபச பண்றானா, அது மா என்றால் பெரிய, அது தவன்னா தபச பண்றவன், மாதவன்னா இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாரும் உஜ்ஜீவனமடைந்து என் திருவடியை அடைய வேணுங்கிறதான ஒரு பெரிய தபச பண்றான், அதனாலே மாதவன். இன்னொரு அர்த்தம் மாதவன்னா, மானா பிராட்டி, தவன்னா புருஷன், அப்ப ஸ்ரீயப்பதின்னு அர்த்தம். மாதவன் புருவாச்சாரியர் எவன் ரொம்ப மிருதுவானவனோ மார்பகம் உள்ளவனோ அவனை மாதவன் சொல்றான். சௌசீரிய சௌலபியாதிகளை உடையவன் அர்த்தம். வைகுந்தன் நித்திய விபூதியான வைகுண்டத்துக்கு நாதன், இந்த உலகத்தெல்லாம் ரட்சிப்பவன் ஜகத் ரக்ஷகன், அவன் இந்த ஜகத்தை உண்டாக்கி காப்பாற்றி லயமடைய செய்பவன் ஜகத் காரணபூதன். அதுக்கப்புறம் மோக்ஷப்பிரதானன், மோக்ஷத்தை அளிக்க வல்லவன் அந்த எம்பெருமான் மட்டுமே, மற்ற தெய்வங்களுக்கு அந்த சக்தி இல்லை. முக்த பிராப்தியன், அதாவது நாம் ஸ்ரீவைகுண்டத்தை அடையும் போது அந்த எம்பெருமான திருவடியை சேவிச்சு அவனை தானே அடையிறோம், அப்படி முக்த பிராப்தியனா அவன் இருக்கான். இந்த வைகுந்தன்கிற பதத்தினால பரம்சாமியம் உபைத்தின்னு சொல்றாளே, எம்பெருமானுக்கு சமமாக நாம் ஆறோம்னு. இந்த நாலு இல்லையாம், அங்கே லக்ஷ்மிபதித்துவம் நமக்கு கிடையாது, இங்கேருந்து பரமபைத்து போற முக்தாத்மா இருக்கானே அவன் லக்ஷ்மிக்கு நாதனாக ஆக முடியாது, லக்ஷ்மிக்கு பதியே ஆக முடியாது, அது எம்பெருமான் தான். அப்போ அவன் லக்ஷ்மி வல்லபனாக ஆக முடியாது, ஜகத்காரணத்துவம் கிடையாது, ஜகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணி காப்பாற்றி லயமடியற செய்ய சக்தி இவனுக்கு வராது, இந்த ஜீவாத்மாக்கு இல்லை. மோக்ஷத்தை கொடுக்கிறதான சாமர்த்தியம், இன்னொருத்தனுக்கு மோக்ஷத்தை கொடுக்கிறதான சாமர்த்தியம் இந்த முக்தாத்மாவுக்கு கிடையாது, அதனாலே அவன் மோக்ஷப்பிரதானன் அல்ல. அதே மாதிரி கீழே பூமியிலேந்து வரதான இந்த பக்தியோ பிரபத்தியோ அனுஷ்டிச்சு அதனால மோக்ஷமடைஞ்சு இப்ப மோக்ஷத்துக்கு வர ஆத்மாக்கள் எல்லாம் இந்த ஜீவாத்மாவை ஆசிரியிக்க மாட்டார்கள், அவை எம்பெருமான் திருவடியே ஆசிரியிப்பார்கள். அதனாலே அந்த முக்த பிராப்தியத்துவமும் அந்த எம்பெருமானுக்கு தான். இப்படி இந்த நாளை தவிர மீதி எல்லாத்திலையும் பரம்சாமியம் பயிற்சின்னு நாம எம்பெருமானுக்கு சரிசமமாயிருப்போங்கிறத இந்த வைகுந்தன்கிறதான பதம் காண்பிக்கிறதுன்னு. என்ன இப்படியாக நாமம் பலவும் நவின்னு பல பேர்களை, அதாவது சகஸ்ர நாமாவளிகளை அனுசந்திக்கிறார்களாம். இதை கேட்ட உடனே சடக்கென உள்ளிருந்த பெண் வெளியில் வந்து எல்லோரும் சேர்ந்துண்டு அவ சொல்ற, மசமசன்னு ஏன் நிக்கிறள், நாவியாலியா சீக்கிரம் வாங்கோன்ற, இத்தனை நாள் இவன் அந்த தூங்கி விட்டு அப்படி சொல்ற. ஏன்னா அந்த மாமாயன் அப்படிங்கிறதான மாதவன் வைகுந்தன்கிற அந்த எம்பெருமானுடைய திருநாமதேயங்களை கேட்டவுடனே இவள் வெளியில் வந்து அவளோட சேர்ந்தா அப்படிங்கிறதால இந்த அந்யாபதேசத்தினுடைய அர்த்தம் முடிகிறது. இப்போ கிஞ்சித் சுவாபதேசமா அனுபவிப்போம். பகவத் விஷயத்திலே அதிகரித்த நிர்வாகர் முன் முன்னாக பகவத் அனுபவம் பண்ணுகை சொரூபம் என்று இந்த பாசுரம் நமக்கெல்லாம் தெளிவாக காண்பிக்கிறது. தூமணி மாடத்து அப்ராகிருதமான சுத்த சத்துவமயமான ஸ்ரீ வைகுண்டத்திலே தூ மணிகளால் இழைக்கப்பட்ட திருமாமணி மண்டபம். தூமணி மண்டபம்னா அந்த திருமாமணி மண்டபம், அதுலதான் வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமே பேரின் பத்தடியரோடு இருந்தமைன்னு 19 திருவாயில கடைசியில சாய்க்கிறாரே அழுவர். அந்த திருமாமணி மண்டபம் அது சுற்றும் விளக்கெரிய, என் நாலா பக்கத்திலையும் விளக்கினுடைய வெளிச்சம் வீசலதான். அப்படின்னா அங்க அவ்வளவு விளக்கே ஏற்றி வச்சிருக்காளா அப்படின்னா இல்ல. ஏன்னா திரும்புற இடத்துல எல்லாம் நித்யாளும் முக்தாளும் இருக்கா, அவளுடைய திருமுக மண்டலம் ரொம்ப பிரகாசிக்கிறது, அந்த தீபமானது எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியறதா, அதனால நித்தியமுக்தாள் ஞான தீபமானது எங்கும் பிரகாசிக்கிறது. தூபம் கமழ, அங்கே எம்பெருமானுக்கு ஆராதனம் பண்றா. ஆராதனம் பண்ண தூரசி தூரு தூர்வந்தம்னு அந்த வேத மந்திரத்தை சொல்லி எம்பெருமானுக்கு அகில் புகை முதலானவர்களை தூபம் ஆக்ராகயாமின்னு காண்பிக்கிறார். அப்போ ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமான் காணும், அந்த புகை அடங்குது. சாதாரண ஆற்றுல கொடுத்துற ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணியே அவ்வளவு புகை வருது. நிஜமா ஸ்ரீவைகுண்டத்துல அகில் சிந்தனா மாதிரி ஒசந்ததான புகை. அப்போ எந்த எழுத்தாப்புல யார் இருக்கானே தெரியல. அந்த புகை கொஞ்சம் அடங்கிச்சு. அடங்கின உடனே பார்த்தா எம்பெருமான் அந்த ஸ்நானாசனத்துல அவனை ஏழை பண்ணி அவளுக்கு திருமஞ்சனம் பண்ணாலும் நான் அந்த எம்பெருமான காணும். இவ நித்தியமுக்தர்களுக்கு தான் சர்வஜாச்சே எம்பெருமான் மாதிரி எங்க போயிருக்கான்னு பாக்குறார். அவ அந்த நப்பின்னைக்காக எழுத இழக்கிறதுக்காகவும் அப்புறம் இந்த ஆட்சியர்களோடு குறவை கூத்து போக்கவும் அங்கே கோகுலத்திலே ஆய்ப்பாடியிலே கொட்டம் அடிச்சுட்டு இருக்கான். ஓடுறாங்க இந்த நித்தியமுத்தர்கள்லாம் அங்க போய் பார்க்கறா. நடச்ச இந்த வைகுண்டம் புவானுக்கு சுவாரஸ்யம் இல்லை. ஜெய் விஜய் பவானுண்டு தத் விஷ்ணோ பரமம் பதவும் சதா பஷ்யந்தி சூடயான்னு அந்த எம்பெருமானையே கண்ணு கொட்டாத பார்த்து சேவிச்சுண்டு இந்த மாதிரி ஒரு ஆட்டம் உண்டா, பாட்டம் உண்டா, டான்ஸ் உண்டா நம்ம வைகுண்டத்துல. அதனால இந்த கோபிகள் தான் எவ்வளவு புண்ணியம் பண்ணவா, எவ்வளவு புண்ணியம் பண்ணவான்னு அப்படியே நெக்குறுகிறாளாம். அப்போ சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்தி அந்தூபந்தர நிற்கவே அங்கு அந்தூபந்தர தூபங்கமழ. பகவத் கைங்கரியமானது பரிமளிக்கும்படியாக துயிலனை மேல் கண் வளரும் சொப்பிரயத்தன கைங்கரிய விற்பியிலே எப்பொழுதும் நோக்கமுடைய நித்தியமுக்தர்கள் அர்த்தம். துயில் அணை வேல் கண் வளரும் மாமான் மகளே. மாமான் என்றும் அம்மான் என்றும் நிர்வாகிதமான இந்த நித்தியமுக்தர்களையே சொல்லப்படுறாள். மணிக்கதவம், மணிக்கதவம் தாழ் திறவாய், அந்த எம்பெருமான் தான் திறக்க விடணும். ஏன்னா அந்த பிரம்மபுரம் சுஷும்னா நாடி 101வது நாடி சரீரத்தை நம்ம சரீரத்திலேயே இருந்தாலும் நமக்கு அது எங்க இருக்குன்னு தெரியாது. அது வழியா போய் சிரக்கபாலத்தை பேதிச்சுண்டு நாம அந்த அச்சிராதி கதியில போனமே. அதனால மணிக்கதவம் தாழ் திரவாய், அந்த அச்சிராதி மார்க்கத்தினுடைய கதவை நீ திறவாய், தாழ் திரவாய், தேகாத்ம பிரேம் என்ற தாழ்ப்பாளை திற, தத்துவ ஞானத்துக்கு தடையான தாழ்ப்பாளை நீக்கு, அகங்கார மமகாரங்களான அந்த தாழ்ப்பாளை நீக்கு அப்படின்னு தாழ்த்திரவாய். மாமீரவளை எழுப்பீரோ, பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு போறாளாம். பகவன் நாராயணாபிமதானுரூபசுரூபரூபகுணவிவைஸ்வர்யசீலாவத்யனவதிகாதிசயசங்கேய கல்யாணகுணகணாம் பத்மவனாலயாம் பகவதிம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் தேவதேவி திவ்யமகிஷீம் அகில ஜகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்யசரண்யாம் அனன்யசரணஹ சரணமஹம் ப்ரபத்யேன்னு முதல்ல பாஷ்யக்காரர் அந்த வைகுண்ட இது சரணாகதி யஜ்யத்தில் முதல்ல பிராட்டியை திருவடி தொழுது அங்கே ஸ்ரீபிரபத்தி அல்லது புஷகார பிரபத்தி அதை பண்ணி பிராட்டியா ஸ்துதேதைவசம் சம்பத்யதேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அகிலஹேய பிரத்னீகன் எம்பெருமான்ட்ட போறாரு. அந்த மாதிரி மாமீரவளை எழுப்பீரோ பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு போனாள். அது ஆச்சாரி அனுசந்தானம் பண்றாளாம். என்னன்னு இப்போ நமக்கு நிஜமா உயிரை தந்தளித்தவர்கள் யார்? அப்பா அம்மான்னு சட்டுன்னு யோசிக்காத பதில் சொல்வோம். அது இல்லை. என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடைவே அவர் ஒழுக்கள் நிலை வணங்கின்னு இந்த குரு பரம்பரை அனுசந்தானம் பண்றோமோ நாம் அதுல என்னுயிர் தந்தளித்தவரைனா அங்கே மாதா பிதாக்கள் அல்ல, மந்த்ரோன் மாதா ஆச்சாரிய பிதான்னு அந்த ஆச்சாரியனே சாட்சாத் பிதாவாகிறான். நமக்கு உபதேசித்த திருவஷ்டாட்சரம் முதலான மந்திரங்கள் நமக்கு மாதாவை போன்று அருள் பாலிக்கின்றன. அதனால மாமீரவளை எழுப்பீரோ, இதே சம்ஸ்கிருதத்திலேயும் அஸ்மத்தேசியமஸ்மதீய பரமாச்சாரியானசேஷான் சாதிச்சாரே, அந்த மாதிரி அந்த நம்மளுடைய சுவாச்சாரியன் தொடங்கிய ஆச்சாரிய இது அனுசந்தானம் பண்ணி மாநீரவளை எழுப்பீரோ. ஏன்னா பிராட்டி தான் நமக்கு எப்பொழுதும் புருஷகார பூதை, அவ தான் அவளுடைய சிபார்சனாலதான் நமக்கு மோட்சமே கிடைக்கிறது. ஸ்ரீ பாரிசமாக இருந்து சொல்லுவதனாலே அது சிபாரிசுன்னு ஆச்சுன்னு சொல்லுவா. இப்படி வைஷ்ணவாளால தான் நிறைய பதங்கள் தமிழுக்கு கிடைச்சதுன்னு சொன்னா அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. உண்மகள்தானூமையோ, பகவத் விஷயத்தை தவிர வேற விஷயத்தை பேசாத ஊமையோ. ஊமைன்னா வாய் பேச மாட்டார். அப்போ பகவத் சிந்தனையில இருக்கிறவாளுக்கு வாய் பேச முடியாது, அதனால பேசலையா? இல்ல, பகவத் விஷயத்தை தவிர வேற விஷயத்தை பேசக்கூடாது, சும்மா இதோட அரட்ட கச்சேரி என்னத்துக்குன்னு வாய் பேசாத இருந்தாளோ. செவிடோ, பகவானுடைய சரிதங்களையும் அவனுடைய திருநாமங்களையும் அன்னி வேறு எதையும் செவி மடுக்காதவர்கள். அதனாலே ஆழ்வார் சாயிச்சாரே முதல் திருவந்தாஜியில காணாகன் கேளா செவின்னு, அந்த மாதிரி கெட்டதை ஒண்ணும் எங்கள்னு பார்க்காது, கெட்டதை எதுவும் என் காது கேட்காதுன்னு அந்த காந்தி இது பண்ணும்போது மூணு குரங்கு படம் போட்டு வச்சுருப்பா. ஒரு குரங்கு வாயை போச்சுக்கிட்டு இருக்கும், ஒரு குரங்கு ரெண்டு கண்ணையும் போச்சுட்டு இருக்கும், இன்னொரு குரங்கு ரெண்டு காவையும் போச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி இங்க வாய் கண்ணு அந்த ரெண்டு அதான் ஊமையோ அந்நிச்சவிடோ அனந்தலோ. அனந்தலோன்னா அனந்த பத்மநாபனையே எப்பொழுதும் நெஞ்சிலே நினைத்து கொண்டிருப்பவள், அதனாலே அனந்தலோ. ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, கண்ணை மூடிண்டு திருவஷ்டாட்சர துவய சரமஸ்லோக அர்த்தங்களையெல்லாம் அந்த தோழியானவள் அனுசந்தானம் பண்றாளோ அப்படிங்கிற சம்சயம் அவளுக்கு. ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மாமாயவன் வைகுந்தன் மாமாயன் சௌசீல்ய சௌலபிய சுலபாதிகளை உடையவன் மாதவன் ஸ்ரீயப்பதி வைகுந்தன் பரத்துவமுடையன் நித்திய விபூதியின் நாயகன். இப்படி இருக்கின்ற எம்பெருமானை எழுப்பி கிருபை பண்ண மாட்டீர்களான்னு பிரார்த்திப்பதாக சுவாபதேசத்தை வச்சுக்க வேண்டியது. மாமான் மகளே என்பதால் தாயாரான ஆண்டாளுக்கு அண்ணனான ஸ்ரீ பாஷ்யக்காரர் பெரும்பூதூர் முனிக்கு பின்னானாழ்வாழியேன்னு சொன்னவரும் நூறு தடா இந்த அக்கார அடிசில் சொன்னேன்னு சொன்னதும் இந்த ராமானுசரை எம் அண்ணாவோன்னு ஆண்டாளே கொண்டாடுற மாதிரி இருந்ததுனால அது இந்த சங்கிரம குருவாக்கிய பரம்பரையில ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு பகவத் பாஷ்யக்காரரை சாட்சாத்தாக குறிக்கின்ற பாசுரம் இது. பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிஜிஹ்நாது மாமஹம் பிரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீன பரிங்காம் ஸ்ருதிம். இதுல எம்பெருமானுக்கு ஸ்ரீயப்பதின்னு பேரு. சரி, இவர் யதிகளுக்கெல்லாம் ராஜன், அதனாலே யதிராஜன்னு இவருக்கு பேரு. இப்போ யதிகளுக்கெல்லாம் நாதனாயிருக்கிற இந்த யதிராஜர் இருக்காரே, அவர் எப்படி மற்ற சன்னியாசிகளை காட்டிலும் விலட்சணமானவர்ங்கிறத பாசுரமானது பறக்க சாதிக்கிறது. உபவீதி நமூர்த புன்றவந்தம் த்ரிஜகர்மண்யபலம் த்ருதண்டஹஸ்தம் சரணாகதி சாத்தவாகமீடே சிகயாசேகரிணம் பதிம் யதீனாம். வேதி சொல்றார், ஸ்ரீ பாஷ்யக்காரர் இருக்காரே அவர் எப்படிப்பட்டவர்னா, உபவீதினம் இதர மதஸ்த சந்நியாசிய போல நன்னா பூணல் போட்டுண்டு சுஷ்டுவா வேதாத்தியனம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வெள்ளையாடையை துறந்து காசையாடையை கொண்டு இப்படி இருக்கிறவா. ஆனா நம்ம பாஷ்யக்காரர் உபவீதினம் அவ மாதிரி சன்னியாசம் போது மொட்டை அடிச்சுண்டு பூணல் அறுத்து போடலை. நம்ம கிரகஸ்தாளுக்கு பிரம்மச்சாரிக்கு மூணு இழையில பூணல், அதுக்கப்புறம் கிரகஸ்தாளுக்கு இன்னொரு மூணு இழையில, அதனால ஆறு இழை பூணல் நாமெல்லாம் புகும்புக்கும். ஆனா சன்னியாசிகள் என்ன பண்ணுவா, மூணு இழையில ஒரு பூணல் பிரம்மச்சாரி மாதிரி போட்டுண்டு அதுக்கு மேல ஒரு இழையில ஒரு பூணல் போட்டுப்பா. அதனால நாலு இழை பூணல் சன்னியாசிகளுக்கு. அந்த உபவீதினா அந்த நாலு இழை பூணலை தன்னுடைய மார்பகத்துல நன்னா சாட்சின் இருக்காராம் பாஷிகாரர். உபவீதினம் ஊர்வகுன்றவந்தம் நல்ல மேல் நோக்கி போறதான திருமண்காப்பை தரிச்சுகின்ற இருக்கார். மற்றவா மாறி திரிய குன்றம் இல்ல, இது ஊர்வகுன்றம். த்ரிஜகத் புண்ணியபலம் த்ருதண்டஹஸ்தம் இந்த மூன்று லோகங்களையும் பலத்தையும் தன்னுடைய கையிலே முக்கோளாக பிடித்து கொண்டிருப்பவர்கள். அதனாலே சொன்னார் அங்கே உபவீதி நமூர்த குன்ற வந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ருதண்டஹஸ்தம் சரணாகதி சாத்தவாக மீடே. இந்த உலகத்துல சரணாகதி என்பது பல்கி பெருகும்படியாக பண்ண மகானுபாவர். அதனாலே அவர் சொல்றார் இந்த யதிராஜரை ஊர்தபுன்ற வந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ருதண்டஹஸ்தம். அவெல்லாம் முண்டனம் பண்ணிக்கிற சன்னியாசிகள், மொட்ட சன்னியாசிகள். நம்ம சன்னியாசி எல்லாம் குடுமி நன்னா முடிஞ்சுருப்பா. அதனால இவா நிஜமான சன்னியாசி முண்டன சன்னியாசி இல்லேங்கிறத அழகா காமிக்கிறார். சிகையா சேகரினம், அந்த குடுமையை நல்லா சேர்த்து முடிச்சு போட்டுருப்பாளாம் தலையில. சிகையா சேகரினம் பதின்யதீனாம், இப்படிப்பட்ட எங்க ராமானுஜர் இருக்காரே இவர் மற்ற யதிகளுக்கெல்லாம் தலைவன் சொல்லி இந்த ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹாங்கிறத அர்த்தத்துக்கு நாம வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஆழ்வார தீரெழுப்புறதுங்கிறது இன்னொரு கோணம். இங்கே மாமான் மகள்னு சொல்றது திருமிசை பிரான் என்ற ஆழ்வாரை, அதாவது திருமிசை ஆழ்வார்னு தான் பேர் அவருக்கு. திருக்குழந்தை எம்பெருமானான ஆறாமுதிரடைய அடங்கால் பட்டு சக்கிய பாவம் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாளாம். அப்போ அந்த டைட்டில் கூட மாத்திண்டார், இப்ப ஷோக்கா மாத்திக்கிற மாதிரியே உமக்கு ஆழ்வார்கிற டைட்டில், எனக்கு பிரான், நான் ஆறாமுத பிரான், நீர் திருமிசை ஆழ்வார். சரி, நாம ரெண்டு அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால சரி நம்ம ரெண்டு பேரும் டைட்டில மாத்திப்புமானாலாம் சரின்னார். அப்போ இவர் பெருமாடானார், அவர் ஆழ்வாரானார். அந்த இத மாமான் மகளேன்னு அந்த திருமிசை பிரான அவ்வளவு எம்பெருமானோட ஒன்றி போனவர். அதனாலதான் நான் ஃப்ரெண்டு வந்திருக்கேன், என்ன என்ன படுக்க ஏந்து உக்கார் அப்படின்னா நடந்த கால்கள் நொந்தாவோ நடந்த ஞாலமேனமாய்ங்கிற திருக்குடந்த பாசுரம் அத்தியற்புதமான பாசுரம். இந்த திருமிசை பிரானுடைய வரலாறு, பிருகு ரிஷி கியாதிங்கிற பொண்ணா கல்யாணம் பண்ணார். அந்த பிருகு ரிஷிக்கும் கியாதிக்கும் பார்கவன்கிறதான ஒரு பிள்ளையும் பார்கவிங்கிறதான ஒரு பெண்ணும் பிறந்தார்கள். இந்த பிருகு ரிஷி கியாதி ரெண்டு பேருக்கும் பிறந்ததான அந்த பார்கவிய, அதாவது பிருகு ரிஷி தன்னுடைய புத்திரிய அந்த ஜெகநாத பெருமாளுக்கு விவாகம் பண்ணி வச்சார். அப்போ ஜெகநாதருடைய பத்னியா பார்கவி ஆனாள். இந்த பார்கவனுடைய மகன்தான் நம்ம திருமிசை பிரான். அப்போ என்ன உறவு அத்தேனாரதா? அது அந்த இடைக்குலத்துல அத்தேன்னு கூட மாட்டார், அவளையும் மாமீன்பா. அதே மாதிரி மாமான்னு தான் சொல்லுவா அந்த அத்தாண்டியான, நம்ம அத்தின்றேருங்கிறோமே அந்த அத்தின்றேரையும் அவ என்ன பண்ணுவா, மாமான்னு தான் சொல்லுவா. பிராட்டி பார்கவிக்கு உடன் பிறந்த பார்கவனுடைய புத்திரனாதாரே ஆழ்வார் லோகமாதாவுடன் பிறந்தவன் லோகத்துக்கெல்லாம் மாமனாகிறான்னு சொன்னான். அல்லது மாமன் மகனே, அது இடையர்கள் வழக்கப்படி அத்தையின் புருஷனாய் அத்திம்பேர் அப்படின்னு சொல்றாளா, அத அவ மாமா மாமான்னு கூப்பிடுவா அத்திம்பேர. அதனால அந்த மாமனுக்கு இவன் யாரு, மருமா. அல்லது அத்தையான தாயாருக்கு நேரான மருமா, அதனாலே மாமன் மகன்னு சொன்னான். உலகு தன்னை வைத்தெடுத்த மானேர் மகிசையை வைத்தெடுத்த பக்கம் வலிதுன்னு அந்த மகிஷார க்ஷேத்திரம்னு சென்னை கருகிலே இருக்கே அந்த திருமிசைய இன்னைக்கும் நாம கொண்டாடின்னு இருக்கோம். இவர் ஸ்திரீபாவமா இந்த பாசுரத்துல, நாயிகா பாவத்துல எவ்வளவு பாசுரத்தை பார்த்தோம், அந்த மாதிரி ஸ்திரீபாவமா தானே பேசுறார். ஆனைகாத்தொரானைகொன்னதன்னியாயர்விள்ளையாயானைமேத்தியானைஒண்ணியண்ணுகுன்னமுன்னினால் ஆனைகாத்துமையரிக்கண்மாதராதிரத்துமன் ஆனைகண்டத்தமாயமென்னமாயமேன். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரியங்கிற மாம, அது ஞான தீபத்தினுடைய ஒரு ஒளி பிரகாசம். எனக்காவாரார் ஒருவரே எம்பெருமான் தனக்காவான் தானே மற்றல்லால் உனக்காயா வண்ணனே உன்னை பிறர் அறியார் என்மதிக்கு விண்ணெல்லாம் உண்டோ விதைன்னு என்னுடைய மதிக்கு அந்த ஸ்ரீவைகுண்டத்தையே கொடுத்தா கூட அது ஒரு விலையாயிடுமான்னு கேட்கிற அளவுக்கு வசந்ததான புத்தி கொண்டவர் அந்த திருமிசை ஆழ்வார். அவர் இந்த கணக்கு போடுறார் பாருங்க, ஈனமாய எட்டும் நீக்கி ஏதமின்னி மீது போய் வானமாட வல்ல ஏல் வணங்கி வாழ்த்தும் நெஞ்சமே, ஞானமாகி ஞாயிறாகி ஞாலமுற்றும் ஓரையிற்று ஏனமாயிடந்த மூர்த்தி எந்தை வாதமெண்ணியே. அந்த பூனிலாய் ஐந்து மாய ஆரம்பிச்சாலும் ஒரே கணக்கு தான், திருப்பி திருப்பி அந்த மாதிரி அதை அர்த்தம் புரிஞ்சுக்கிறதும் காலக்ஷேபம் பண்ணாதான் புரிய முடியும். அவ்வளவு கஷ்டமான பாசுரங்கள். மாமாயன் மாதவன்மை கொந்தன் நான்முகன் திருவந்தாதியிலே சூதாவதன் நஞ்சத்து எண்ணினேன் சொல் மாலை மாதாய மாலவனை மாதவனை யாதானும் வல்லவா சிந்தித்திருப்பேற்கு வைகுந்தத்து இல்லையோ சொல்லீரிடம். சூதாவது என் நெஞ்சத்து எண்ணினேன் சொல் மாலை மாதாய மாலவனை மாதவனை. சரி, எப்படியோ நான் மனசுல சிந்திச்சிருந்தேன், எனக்கு வைகுந்தம் கிடைக்காதா, எனக்கு வைகுந்தத்துல இடம் இல்லையா சொல்லுங்கோன்னு கேட்கிறாரே. அந்த மாதிரி யசோதையனுடைய சகோதரன் ஸ்ரீ கும்பரின் குமாரத்தி நப்பின்னைங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அவர் தரத்தை இவர் உடையவராகையினாலே மாமான் மகளேன்னு இந்த ஆழ்வார சம்போதனம் பண்றா அண்டாள்னு ஒரு இதையும் பெரியவா சொல்லுவா. இப்படி திருமேசை பிரானை ஆண்டாள் சுயிரெழுப்புகிறாள்னு வச்சுண்டு இந்த அடுத்த வர தை மாசத்திலே வரப்போற திருநட்சத்திரத்தையுடைய இந்த திருமேசை பிரான்னு எம்பெருமானோட தன்னுடைய டைட்டில் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாரு. அப்படிப்பட்ட ஆழ்வார்களுடைய திருவடியை வணங்கி அமைகிறேன். சதமகமணி நீலாசாருகல்காரகஸ்தா ஸ்தனபரணமீதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அழகவினிகாபிஸ்வக்பிரிகாகிருஷ்டநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.